gonna say ato rumbar ya come on, come on, come on, come on baby pakama for ya gonna say ato rumbar ya come on, baby pakama for ya பூவாக அல்லாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்கேன் ஆவாரம் பூவாக அல்லாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்கேன் பவளவாயில தெரியற அழக பார்த்ததுமே மனசு பட்டு துடிக்குது ஹே ஆத்தா அத்தோரமா பாரியா நான்